ஓம் கௌபீன பஞ்சகம் வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தஹ பிக்ஷான்ன மாத்ரேண சதுஷ்டிமந்தஹ அசோகவந்தஹ கருணைகவந்தஹ கௌபீனவந்தஹ கலு பாக்யவந்தஹ மூலம் தரோஹ் கேவலமாஶ்ரயந்தஹ பாணித்வயம் போக்து மமந்த்ரயந்தஹ கந்தாமிவ ஶ்ரீமபி குத்ஸயந்தஹ கௌபீனவந்தஃ கலு பாக்யவந்தஃ தேஹாதிபாவம் பரிமார்ஜயந்தஃ ஆத்மானமாத்மன்யவலோகயந்தஃ நாந்தம் ந மத்யம் ந பஹிஸ்மரந்தஃ கௌபீனவந்தஃ கலு பாக்யவந்தஃ ஸ்வானந்தபாவே பரிதுஷ்டிமந்தஃ சம்ஷாந்த சர்வேந்திரிய திருஷ்டிமந்தஹ அஹர்நிஷம் ப்ரஹ்மணியே ரமந்தஹ கௌபீனவந்தஹ கலு பாக்யவந்தஹ பஞ்சாக்ஷரம் பாவனமுச்சரந்தஹ பதிம் பசூனாம் ஹ்ருதி பாவயந்தஹ பிக்ஷாசனாதிக்ஷு பரிப்ரமந்தஹ கௌபீனவந்தஃ கலு பாக்யவந்தஃ கௌபீனவந்தஃ கலு பாக்யவந்தஃ ஓ